சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது. சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது. உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க. இவங்களெல்லாம் பார்த்தாலும் விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது, விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது.